ಸಮಯ ವಿದ್ಧಿ ಸಮಯೇ ಸತ್ವದ ಸೇವಿತೇ ನಿಯುಕ್ತ ಭರತವ್ರಜಿನೋ ಭವಂಬುರಾಶಿಂ ಕದಿಚಿತ್ ಕಾಂಚನ ಪಾದುಕೇ ತರಂತಿ. ಶ್ಲೋಕಂ 976. ತದುಪಾಸನ ಸಂಪ್ರದಾಯ ವಿದ್ಧಿ ಸಮಯೇ ಸತ್ವದ ಸೇವಿತೇ ನಿಯುಕ್ತ ಭರತವ್ರಜಿನೋ ಭವಂಬುರಾಶಿಂ ಕದಿಚಿತ್ ಕಾಂಚನ ಪಾದುಕೆ ತರಂತಿ. ಕಾಂಚನ ಪಾದುಕೆ, ಕಾಂಚನ ತಂಗಮಯಮான பாதுகி. ஆக பாதுகாதி சேவிச்சா பாதுகி பக்கத்தெல்லாம் பல பல பண்ணு தங்க காஞ்சி அடிக்கிறது. அப்படி எல்லாரையும் பிரகாசித்துக் கொண்டு பெருமாளுடைய திருவடியை பலபலம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது பாதுகாதேவி. அதனால அப்பேற்பட்ட பாதுகாதேவியே சாத்வத சேவிதே நியுக்தாகம். சாத்வத சேவிதே சமயே நியுக்தாகம். சாத்துதால் சாத்துதால்னு சொன்னாக்க ஆறு அப்படின்னா சந்தான பெரியவர்கள், அந்த பெரியவர்களை உடையவன் சத்துவாங்கிற எம்பெருமான். ஆக சாத்துவதன் என்று சொன்னப்பட்டாக்க பாவதாள். ஆக பாவதாளோடு கூடின எம்பெருமான். பாவதாள் எப்படி இப்படி எம்பெருமானை ஆராதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் என்ன பாஞ்சராத்திர ஆகமத்தில் பெருமாள் சாதிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா சம்பிரதாய வித்தி பாஞ்சராத்திராகமத்தில் பாதுகாராதனை எப்படி பண்ணணும், பகவானுடைய திருவடி சரணாராதனம் எப்படி பண்ணணும், சரணத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது அதை உபாசிக்கும் பொழுது உபாசிப்பதாவது அதே பாதுகையிலேயே பக்தியை செலுத்துறது, பாதுகையிலேயே பிரபத்தியை பண்றது, இப்படி எல்லாம் யார் இருந்திருக்காளோ அப்படி தொதுபாசன சம்பிரதாய வித்தி பாதுகாராதனை எப்படி பண்ணணும்ங்கிற விஷயம் தெரிஞ்ச பெரியவர்கள் இருக்காளே அவர்கள்லாம் பாஷிக்காராதிகள்லாம் என்ன பண்ணா இந்த கோவிலில் இப்படி எல்லாம் பெருமா திருவாரணம் பண்ணணும்னு அவர்களாலே நினைக்கப்பட்டு நியுக்தாக என்ன பண்றாவான் ஆராதனத்தை அந்த அக்கிரமமாக பாதுகாராதனத்தை பண்ணிட்டு வராவாம். இந்த பாதுகாராதனத்தை பண்றவா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க பரதவிருதினாக சொல்லிட்டு சென்றான். பரதன் இருக்கானே, பரதன் இருக்கான, அவன் தன்னுடைய இன்பத்தையோ சுகத்தையோ அல்லது சுயநலத்தை எதுவும் பாராட்டாது, எல்லாம் பாதுகையே, தனக்கு எஜமானி பாதுகையே, என்ன மோட்சத்தை கொடுக்கிறவளும் அவதான். ஆக பாதுகையே நமக்கு உபாயம், பாதுகையே நமக்கு உபேயம் என்று எல்லாம் பாதுகையே என்று எப்படியானால் பாதுகாராதனம் பண்ணினானோ பரதம். அதே போல பெரியவர்களாலே சொல்லப்பட்டு பாஞ்சராத்திர ஆகம பிரபுகளால் பிரபாரம் பிரபல் சரணாரவிந்தத்தோடு கூடின பாதுகையை ஆராதனம் பண்ணக்கூடியதான பெரியவர்கள் பல பேர் இருந்தார். அவர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னாக்க கதிஜிது அப்படி இருக்கும்படியான சில பேர்கள் பவம் பூராஜும் தரந்தி இப்படி யாராச்சு பாதுகாராதனம் பண்ணி சம்சார சாகரத்தை அவர்கள் தாண்டுகிறார்கள். ஆக பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் எம்பெருமானுடைய திருவடி சரணத்தில் சரணாரவிந்தங்கள் இருக்கும்படியான பாதுகையா தேவியை கூட சேர்த்தாப்புல ஆராதித்து பாதுகையை உபாசனம் பண்ணி பாதுகையிடத்திலேயே பிரவர்த்தியை பண்ணி எல்லாம் அவளுக்கே இந்த எல்லா உபச்சாரங்களையும் அவளுக்கே சமர்ப்பித்து அப்படி பாதுகாராதனம் பண்ணிட்டு யார் வந்தாலும் அவர்களெல்லாம் சுலபமாக இந்த சம்சார கடலை தாண்டுகிறார்கள் என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அலமச்சுத பாதுகேயசாவது பவதி யச்ச பதம் ததேக தார்யம் இதரேதர பூஷிதம் ததேதது இதயம் சம்வனநாய சேதசோனஹா. 77. அலம் அச்சுத பாதுகேயசாவது பவதி யச்ச பதம் ததேக தார்யம் இதரேதர பூஷிதம் ததேதது இதயம் சம்பனநாய சேதசோனஹா. பாதுகைய பரதன் எப்படி ஆராதிச்சானோ அதே மாதிரி ஆராதிச்சவர் மோட்சத்தை பெறுகிறார்கள் என்று சாதித்தார். பகவான் பாதுகாராதனை எப்படி பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா கேவல பாதுகையைத்தான் ஆராதனை பண்ணா, பகவானுடைய திருவடியே அங்கே இல்லையே. அப்படி இருக்கிற திருவடியும் பாதுகையும் சேர்ந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படி ஸ்லோகத்துல பேசினாரே அப்படின்னு கேட்டாக்க பாரதனும் துடியோடு சேர்த்துதான் பாதுகையை ஆராதித்தான். அவன் மானசீகமாக கேவலம் பாதுகையை மாத்திரம் மனசால தியானம் பண்ணி ஆராதிக்காமல் திருவடி மேல திருவள்ளையோட சேர்ந்து இருக்கும்படியான பாதுகையை தான் அவன் மனசால தியானம் பண்ணிட்டு ஆராதிச்சான். அப்படின்னாலே பெருமாளுடைய திருவடியும் விடவில்லை பாரதன் என்று அபிப்பிராயத்தில் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அச்சுதன் பாதுகை இந்த மோட்சத்தை சொல்ற விஷயத்தில் அச்சுதன் சாதிக்கிறார். நாம் பாதுகையே இதிலேயே நாம் உபாசனம் பண்ணி அல்லது பாதுகையின் இடத்திலேயே பிரவர்த்தி பண்ணினோமே ஆகியும் பாதுகையை நம்ம கைவிடாது. ஏன்னு கேட்டா அது யாரை தரிக்கிறது? எம்பெருமானுடைய திருவடியை தரிக்கிறது. திருவடியுடைய எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? அவன் அச்சுதன், தன்னை அடைந்தவர்களை கை நழுவ விட மாட்டான். ஆக எல்லோரையும் பாதுகாக்கும் சுவாவம் உடைய எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியும் எப்பேற்பட்டவள் அப்படிங்கட்டுவனா அவளும் தன்னை யார் உபாசிக்கிறாளோ அவளை கை நழுவ விட மாட்டாள். அப்பேற்பட்டவள் பாதுகா தேவி. அத்தகைய பாதுகா அச்சுத பாதுகே ஏதாவது பவதி எச்ச பதம் சுதேகதாரியம். நீ என்ன பண்ற? பெருமாளுடைய திருவடியை தாங்குற, பெருமாளி திருவடித்தாங்கிறது ஒரு பெரிய பெருமை உனக்கு. சுதேகதாரியம், நீ ஒத்திதான் பெருமாளை தரிக்கிற வழிய தூக்கி தாங்கிற வழிய வேற இன்னொன்று யாரும் இல்லை. அதில் கிரீடம் இருக்கு, கிரீடம் பெருமாளை தாங்கறதா? பெருமாள் தான் கிரீடத்தை தாங்க கொண்டிருக்கு. எடுத்து திருமேனியில எத்தனையோ திருவாரூணங்களா இருக்கு, எல்லா திருவாரூணங்களும் பெருமாளை தாங்கல தெரிஞ்சா. ஆக எம்பெருமாள் சுட்டி கொண்டிருக்கான திருவாரூணங்கள் எல்லாமே பெருமாளை தாங்கல, பெருமாள் தான் அதை சரிக்க தெரிச்சுருக்க தாங்கிறார். ஆனால் பாதுகா தேவி நீ பேர்பட்டவர்கள் சுதேகதாரியம், நீ ஒத்திதான் எம்பெருமானுடைய திருவடியை தாங்குகிறாய், எம்பெருமானையே தாங்குகிறாய். அப்பேற்பட்ட நீ இதரே தர பூஷிதம் ததே திதயம் சம்மனநாயசோனம். பாதுகை சாத்தின்றா பெருமாளை நாம் ஆராதிக்கிறோம். ஆறு ஆசனங்கள் ஆராதிக்கிற காலத்தில் ஒரு ஆசனத்துக்கும் பெருமாள் சொல்லுகிறார். இறந்த காலத்தில் என்ன பண்றோம்? பாதுகையை சமர்ப்பிக்கிறோம். பாதுகையை சாத்தி கொண்டு பெருமாள் அடுத்த ஆசனத்துக்கு எழுகிறார். ஆக இப்படி எழும் பொழுது பாதியோட சேர்ந்து திருவடியை வச்சு பெருமாள் ஏழுறத பார்த்தா அதனுடைய அழகு சொல்லத்துக்கு சொல்ல முடியாது. அது அப்படியே மனசை நமக்கு வசீகரிக்கிறது. எதுன்னு கேட்டா இதரே தர பூஷிதம் சதேதத்து. பாதியை சாத்தி இருக்கிறதுனால திருவடி மிக அழகாக சேவை சாய்க்கிறது. என்ன திருவடியை சாத்தின் இருக்கிறதுனால, திருவடியின் கீழே பாதுகை இருக்கிறதுனால, திருவடியை தாங்கிறதுனால பாதுகா தேவி அழகா இருக்கா. அதனால பாதுகா தேவியினால திருவடிக்கு அழகு, திருவடிகளினால பாதுகைக்கு அழகு. ஆக இப்படி இதரே தர பூஷிதம் ஒன்றால் ஒன்று அழகி அழகாக இருந்து நம்ம மனசு அப்படியே கவரிக்கிறது. அதனால விதயம் சம்பனாயசேதோனாம். ஆக பெருமாள் ரெண்டோடையும் சேர்ந்து இருக்கும்படியான பாதுகா தேவியோட என்ன சேர்ந்து இருக்கும்படியான காலமானது நம்முடைய மனசை வசீகரித்து பெருமாளை சேவிச்சுட்டே இருக்க மாட்டோமான்னு தோன்றது. அப்ப என்னுடைய மனசை கவரும்படியான வேறொரு வஸ்து நான் தேடல, இதை விட உயர்ந்த வஸ்து எனக்கு என்ன கிடைக்க போறது? ஆக பாதுகையினுடையவும் திருவுடையினுடையவும் சேர்த்தி அழகு இருக்கேன், அந்த சேர்த்தி அழகையே நினைச்சுண்டு நான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என்கிறார் பாதுகா தேவியை பார்த்து. அனன்ய சாமான்யதயா முராரே அங்கேஷோ வாப்தேஷு கிரீடமுக்கியை பாதாவனித்வம் நிஜமேவ பாகம் சர்வாத்ம சாதாரண சாமனைஷி. ஸ்லோகம் 978. அனன்ய சாமான்யதயா முராரே அங்கேஷு அவாப்தேஷு கிரீடமுக்கியை பாதாவனித்வம் நிஜமேவ பாகம் சர்வாத்ம சாதாரண சாமனைஹி. பாதுகா தேவி எப்படி இருக்க? அனன்ய சாமான்யதயா முராரே அங்கேஷு அவாப்தேஷு கிரீடமுக்கியை. நீ மகா குணவதி, உன் குணத்தை பார்த்தான் உனக்கு நான் அடிமையா இருக்கேன். உங்ககிட்ட உன்னுடைய அவதாரியம் இருக்கேன், அது உலகத்துல யார்கிட்டையும் பார்க்க முடியாது. உலகத்துல பார்க்க வேண்டாம், அங்கேயே ஸ்ரீகுண்டத்திலேயே நித்திய சூரியர்கிட்ட பார்க்கலாமோ? பெருமாள்கிட்டயே இருக்கிற திருவாபரணங்கள்லாம் நித்திய சூரியர்கள் தான் இல்லையா? அவன்லாம் கூட அவர்கிட்ட உங்ககிட்ட இருக்கும் நேரம் கூட அவர்கிட்டலாம் இல்லை. எப்படின்னு பாரு, முராரேகே அங்கேஷு கிரீட முக்கிய வாப்தேஷு. பெருமாள்கிட்ட கிரீட்டம் இருக்கு, அதெல்லாம் நித்திய சூரியதான். கிரீட்டம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, தனக்குரிய பாகத்தை சிரஸ இன்னொருத்தருக்கு காட்டாம தானே வச்சுட்டு இருக்கு, தானே அனுபவிக்கிறது. திருமார் உள்ள கவசம் வச்சாச்சுனா அந்த திருமார் முழுக்கணும் அந்த கவசம் தான் அனுபவிக்கிறதே வழிய. திருமார் வேற வழியில இருந்து யாராவது வந்து சேவிக்க முடியுமோ? கவசம் தான் சேவிக்க முடியும். இத மாதிரி கையில சங்க சக்கரங்கள் இவைகள்லாம் என்ன பண்றது, அதாவது அந்த எம்பெருமானுடைய திருமேனி பாகத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு தாங்களே அனுபவிச்சுட்டு இருக்கு. பிறகு ஏகஸ்வாத நபுஞ்சிதான் சொல்லுவான். நல்ல வசதியை பிறரும் அனுபவிக்க முடியாத பண்ணணும், அந்த குணம் அவளுக்கிட்டலாம் இல்ல. உன்னுடைய அவதாரி எப்படின்னு கேட்டானாக்க, நீ என்ன பண்ற, பதாவனித்வம் நிஜமே பாகம் சர்வாத்ம சாதாரண தாமனை. யார் யார வந்து சேவிக்க வந்தாலும் அவளுக்கெல்லாம் திருவடியை காட்டி அவள்கிட்ட பிரபஞ்சம் பண்ண முடியா பண்ணி அவளை மோசத்தாட்ட முடியா பண்றேன். ஆக பெருமாள் திருவடியை நீ மறைக்கிறது இல்ல. பெருமாள் திருவடியை மறைக்காமலே பெருமாளுக்கு உன்னை அலங்காரமாக இருந்துட்டு அந்த பாகத்தை தான் ஆக்கிரமிக்காமல் பிரச்சாரம்லாம் வந்து சேவிச்சு அதனால லாபத்தை அடிப்படையாக நீ பண்ணுகிறாய். அதனால பாதுகாஜேவி உன்னுடைய அவதாரியம் மிக உயர்ந்தது. ஆக பெருமாளை சேவிக்கும்படியாக திருவடியை காட்டி அந்த திருவடியில பிரபுத்தி பண்ணும்படியாக பண்ணி எல்லோத்தையும் எல்லோரும் மோட்டத்தை அடையும்படியான செய்யும்படியான ஒரு பெரிய பாக்கியம் இருக்கே, அது கிரீடா எழுக்கலாம் இல்லை. அப்படி அப்பேற்ற பாக்கியத்தை பெற்றவள் நீ. உன்னாலேயே நான் சந்தோஷமாக உன்னை எப்பொழுது அனுபவித்துக் கொண்டே பரம உன்னுடைய குணத்தினாலே தோற்று உன்னையே நான் எப்பொழுது அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சமஸ்திதானம் மணிபாதுகேத்வம் விபஷ்டிதாம் விஷ்ணுபதேத்யனஸ்தாம் கதம் புனஸ்தே கிருதினோ பஜேரன் வாசாதரம் வாசவராஜதான்யாம். ஸ்லோகம் 979. சமஸ்திதானம் மணிபாதுகேத்வம் விபஷ்டிதாம் விஷ்ணுபதேத்யனஸ்தாம் கதம் புனஸ்தே கிருதினோ பஜேரன் வாசாதரம் வாசவராஜதான்யாம். சமஸ்திதானம் மணிபாதுகேத்வம். பாதுகாதேவி என்ன சொல்றா, என்ன சொன்ன, உன்னை அடைஞ்சுட்டா அப்புறம் எனக்கு வேற ஒண்ணுலயும் ஆசை கிடையாது, உன்னையே அடையணும் ஆசைன்னு சொன்ன. அதுக்கு நீ என்ன கேக்குற, என்னை அடைஞ்சு எத்தனையோ பேர் சொர்க்காதி புருஷார்த்தங்கள் ஐகி புருஷார்த்தங்கள் நிறைய பெற்று சந்தோஷமா இருக்காள் அப்படின்னு நீர் இப்படி பேசுகிறீரே அப்படின்னு வாதுராதேவி கேட்டா சுவாமி தேசிகனை. அது சுவாமி தேசிகன் சொல்ற, சமஸ்திதானம் மணிபாதுகேத்வாம், உன்னை அடைஞ்சவாள் உண்மையான முறையில் உன்னை ஆறு அடைஞ்சாலும் அவள்லாம் இன்னும் ஒன்னும் ஆசையே பட மாட்டா. ஆறு அடைஞ்சவா ஆறு விபஸ்திதாம், நாங்கெல்லாம் எப்பேற்பட்டவா காலட்சேபம் பண்ணி ரொம்ப சுத்தவாழ்வு அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிண்டு தத்துவம் என்ன இதம் என்ன புருஷார்த்தம் என்ன இவையெல்லாம் தெரிஞ்சு சரியான பிரபுத்தியார உபாயத்தை பண்ணி யார் அடையணுங்கிற எண்ணத்தோட கூட உன் திருவிழில வந்து அடைஞ்சு பிரபுத்தி பண்ணி நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம். இப்ப இப்படி என்ன போலத்தவர்கள்லாம் கண்டிப்பாக இன்னும் உள்ள ஆசைப்படவே மாட்டார். அவளுக்கு விஷ்ணுபதி அனாஸ்தாம். ஏன்னா விவசாயாத்மிகா புத்தி ஏகேத குருநந்தனங்கிற கீதல எங்களுக்கு நிச்சயமான புத்தி இருக்கு. தத்துவித புருஷார்த்தத்துல நிச்சயமான புத்தி இருக்கு. யாருக்கு தத்துவித புருஷார்த்தத்தில் நிச்சயமான புத்தி இல்லையோ அவதான் என்ன பண்ணுவான், மற்ற விஷயங்களை சொர்க்காய பலங்களை அந்த பலங்கள் எல்லாம் கேட்பான். ஏன்னா அவெல்லாம் பகுஷாக்காய் சனந்தாச்ச புத்தியோ அவ்வசாயினாம் சாதிக்கிறார். ஆக பெருமா பகதிசித்தியே ஈடுபாடும் இல்லாமல் அந்தந்த பலங்களை பார்த்தோம்னா அதாவதான் ஓடணும் ஆசைப்பட்டு யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் அந்தந்த பலத்தை விரும்புவான், அந்தந்த பலத்துக்கு போவான். நாங்கள்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டோம்னாக்க, வேதாந்திகள் ஆக பரதத்துவமான பரதத்துவம் சமாசிவா ரங்கநாதனே அவனுடைய திருவடியிலேயே சரணாதி பண்றவள். அதோட கூட அவனுடைய திருவிழி சரணாதி பண்ணோட ஒன்னு திருவிழியில சரணாதி பண்ணாக்க ஒன்னு இடத்துல சரணாதி பண்ணாக்க நீ சுகமாக மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னா அப்படி ஒன்னிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கும்படியான நாங்கள் சமாஸ்திதானம் மணிபாதிகேத்துவம் விபஸ்திதாம் விஷ்ணுபதேத்யனஸ்தாம் இப்படி இருக்கிறவா நாங்களாம் எப்படி இருப்போம்னு கேட்டோம்னா, வைகுண்டவாசி நமய விசாசான்னு சொன்னார் இல்லையோ, மரியம் விஷ்ணுபதே பிராணாவஸ்தா. விஷ்ணுபதேன்னா நீ தாங்கின்றிருக்கிய பெருமாளுடைய திருவடிய, அந்த திருவடியில கூட எங்களுக்கு ஆசை கிடையாது, இன்னும் ஒன்னே அடையணும் எங்களுக்கு எல்லாம் ஆசை அப்படின்னு ஒரு அர்த்தம். விஷ்ணுபதம்னா வைகுண்டம் அர்த்தம், வைகுண்டத்திலேயும் எங்களுக்கு ஆசை இல்லை, வைகுண்டத்திலேயோ எம்பெருமான திருவடியிலேயோ கூட எங்களுக்கு ஆசை கிடையாது. அப்ப அந்த திருவடியை தாங்குற ஒன்னே அடையணுங்கிற ஆசைதான் எங்களுக்கு. ஆகினால நாங்கள் இதர புருஷார்த்தங்களை எங்கேயும் நாங்கள் விரும்ப மாட்டோம். கதம் போனஸ்தே கிரீனோ யஜ்பஜேரன் வாசாதரம் வாசவராஜ தான்யாம். நாங்களாம் எப்படி இருக்கோம், ஒன்னே அடையணுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் இருக்கோம். வாசுதேவே மனோயஸ்தே ஜப ஹோமார்ச்சனாதிஷு சசியாந்தராயுவ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் பலம். அதாவது வாசுதேவே மனோயஸ்யன், யாருக்கு எம்பெருமானிடத்திலேயே வாசுதேவனிடத்திலேயே ஈடுபாடு எப்போதும் இருக்கோ, எப்ப பார்த்தாலும் எம்பெருமானுடைய வாசுதேவ மந்திரங்களையே ஜெபிக்கிறது, எம்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி ஹோமங்கள்லாம் பண்றது, தெரிஞ்சுதா எம்பெருமான் சரஸ்நாமங்களை சொல்லி பெருமாள் சொல்லி அர்ச்சனை பண்றது, இப்படி எம்பெருமான் விஷயத்திலேயே ஈடுபட்டு கொண்டு என்ன பரமதத்துவமான ஒன் விஷயத்திலேயே ஈடுபாடு உடைய எங்களுக்கெல்லாம் மற்ற விஷயங்கள் இருக்கே, அதாவது தேவேந்திரன் ஆகணும் அல்லது தேவேந்திர லோகத்துல போய் வசிக்கணும் சுகமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கேன், அந்த ஆசை தஸ்ய அந்தராய அதெல்லாம் இடைஞ்சல். ஆக நல்ல உயர்ந்த பலத்தை அடைவதற்கு இதெல்லாம் இடையூறுகளாக ஆகிவிடும் இந்த ஆசையெல்லாம். அதனால நாங்கள்லாம் வேதாந்திகளா இருக்கிறவா, நாங்கள்லாம் வேற எதையும் நாங்கள் ஆசைப்பட மாட்டோம். ஆகையினால கதம்பூனஸ்தே கிருஷ்ணோ பஜேரன், உண்மையாக உழைத்து சத்திய புருஷார்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாத என் போலத்தவர்களுக்கு வாசாதரம் வாசவராஜதான்யாம். இந்திரலோகத்துல போய் இருந்துட்டு சுகமா இருக்கணும் அப்படின்னு அதுல வாசிக்கணுங்கிற ஒரு ஆசை பரிவோ எங்கேயாவது ஏற்படுமா, ஏற்படுவே ஏற்படாது. அதனால பாதுகா தேவி உன்னையே அடையணும், உன்னோட கூட கூடவே இருந்து செய்வோட்டத்துல போய் இருந்துன்னு உன்னையே அனுபவிக்கணும். உன்னை விட்டு பிரிஞ்சு உன்னை மனசு தியானம் பண்ணாமல் ஒரு நிமிஷம் கூட எங்களால இருக்க முடியாது. ஆக பாதுகா தேவி நீ உன்னுடைய பரமானுகிரகத்தை எனக்கு பூர்ணமாக கொடுக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. விமுனேஸ்வரங்கேஸ்வர பாதரட்சே வாரக்கிரமம் மூனம் அபாரணீயம் பத்மாகிரஹேபி ஸ்ருஹிதி பிரதீதா சூலேன ரூபேண வசுந்தராத்வம். ஸ்லோகம் 980. விமுனேஸ்வரங்கேஸ்வர பாதரட்சே வாரக்கிரமம் மூனம் அபாரணீயம் பத்மாகிரஹேபி ஸ்ருஹிதி பிரதீதா சூலேன ரூபேண வசுந்தராத்வாம். பாதுகாதி கேட்கிறான், தேகிறேன் நீ என்னவோ நான் தான் பரமபோக்கியமா இருக்கேன், அதனால உன்னை விட்டு மன மனசா நினைக்காமல் முழுவதும் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு பேசுறீர், என்ன எல்லாரும் அப்படியா இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பதில் சொன்னார், எல்லாருமா பூதேவியே அப்படிதான் இருக்கா அப்படின்னு உதாரணத்தை எடுத்து காட்டுறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல. விமுனீஸ்வர் ரங்கேஸ்வர பாதரட்சே, ரங்கேஸ்வர பாதரட்சே ரங்கராஜாவின் பாதுகா தேவியே, நீ எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டா வாரக்கிரமம் மூனம் அபாரணீயம். பாதுகா தேவியை தினந்தோறும் பெருமாளுக்கு எடுத்து சமர்ப்பிக்கிறதுங்கிற வழக்கம் அந்த கைங்கத்துல எல்லாரும் ஆசைப்படுவான். மகாலட்சுமி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா தினந்தோறும் பாதுகா தேவியை எடுத்து பெருமாளிங்க ஆற்ற காலத்துல பாதுகா தேவியை திருவடியில சமர்ப்பிப்பான். இத பார்த்த உடனே பூமாதேவிக்கு என்ன ஆசை தோணுச்சு, நாம இந்த மாதிரி பண்ணணும் ஆசை தோணிச்சு. சரி பூமாதேவி பண்ண ஆரம்பிச்சாலும் நீலாதேவிக்கும் பண்ண ஆரம்பிச்சது. ஆக ஒருத்தருக்கொத்தர் ஸ்பர்தை போட்டி ஏற்படுறது, இதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணான். அது என்ன, ஒரு நாள் மகாலட்சுமி, அடுத்த நாள் பூதேவி, அடுத்த நாள் நீலாதேவி, இப்படியே வரிசையாக தினந்தோறும் பெருமாளுக்கு பாதுகாதேவியை சமர்ப்பிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கமான காரியத்தை ஏற்பாடு பண்ணா. வாரம் முறை ஒரு முறை ஏற்பாடு பண்ணான். அப்படி முறை ஏற்பாடு பண்ணாலும் கூட பூமாதேவிக்கு என்ன ஆசைன்னு கேட்டாக்க, எப்பொழுதும் நாம் பாதுகாதேவியை நாம் தான் சமர்ப்பிக்கணும், தெரிஞ்சா பாதுகா சம்பந்தம் நமக்கு எப்போதும் வேணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தா, அதனால என்ன பண்ணா லட்சுமி தேவி பாதுகா சமர்ப்பிக்கிற அந்த நீளாதே பாதுவாசம் அர்ப்பிக்கிறார் நீக்கும் கூட தான் அந்த பாதுவாசம்ன்றத விடாமல் இருக்காளாம். எப்படி இருக்கான்னு கேட்டான். வாரக்கிரமம் நூனமவாரணீயம் பத்மாகிரகேபி ஸ்பிருஷதி பிரதீதாம். பத்மாகிரகேபி பத்மாதேவியோ மகாலட்சுமியோ அல்லது நீளாதேவியும் வச்சுக்கணும், நீளாதேவியோ அவள் தொட்டு பெருமாளுக்கு திருவடிய பாதுகாதேவியை திருவடியில சமர்ப்பிக்கிறான். அந்த காலத்துல கூட பூதேவியும் பாதுகாசம்ன்றத்தை வச்சிருந்திருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டவனா சூலேன ரூபேன வசுந்தராத்வம். பூதேவிக்கு ரெண்டு ரூபம், சூல ரூபம் சூட்ச ரூபம். சூல ரூபத்துல பூமி தேவியா, இப்ப நல்ல பூமி இருக்கோம் லோகத்துல பூமியாக அவ இருக்கான். சூட்ச ரூபத்துல பூதேவியாக பெருமாளுக்கு பக்கத்துல இருக்கான். சரிங்களா? அப்ப சூட்ச ரூபமா இருக்கச்சே வாரத்துக்கு மாத்தி மாத்தி முறை வரும், பாதுகாதி சமர்ப்பிக்கிறது பாதுகாசம் வந்து அவளுக்கு ஏற்படும். மற்ற நாளையும் தான் பண்ணணுங்கிறதுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டோம்னா சூழ ரூபத்தை எடுத்துட்டா இவளுக்கு தெரியாம சூழ ரூபத்தை எடுத்துக்கிட்டு தினந்தோறும் பாதுகாதியே தான் தரிக்கிறான். எப்படி அப்படின்னு கேட்டாக்க பாதியை போட்டு பூமியில் தானே நடக்கணும் பெருமாள். பூமி யாரு? பூதேவியினுடைய சூழ ரூபம் அது. அதனால பெருமாள் தினந்தோறும் அவளுக்கு லட்சுமி எடுத்து வச்சாலும் நீளாதேவி எடுத்து வச்சாலும் அந்த பாதையை சாத்தி கொண்டு பெருமாள் பூமியில நடக்கிறார். நடக்கச்சே பூதேவிக்கு சம்பந்தம் வருது. அதனால தான் சமர்ப்பிக்கையும் சரி, பிறகு சமர்ப்பிக்கும் பொழுதும் கூட பாதுகா சம்பந்தம் பாதுகா தேவிக்கு விடாமல் இருக்கு. அதனால பூதேவியானவள் பாதுகா சம்பந்தமானது வரவ போக்கியும் அவள் ஆசைப்பட்டிருக்கா. அதுபோலதான் நானும் உன்னுடைய சம்பந்தம் இருக்கேன், எனக்கு அதுதான் பரம போக்கியம் என்று பேசுகிறார் இந்த சுவாமி இந்த ஸ்லோகத்துல. அபிஹ்சித்தம் அனபாய நிதிம் மணிபாதுகே மதுவிதச்சரணம் அசயேவ தேவி ததனன்யதனா சிரசாவஹந்தி பவதீம் கிருதினா. ஸ்லோகம் 381. அபிரக்ஷசி த்வம் அனபாய நிதிம் மணிபாதுகே மதுபிதச்சரணம் அதயேவ தேவி ததனன்யதனாஹ சிரசாவஹந்தி பவதீம் கிருதினாஹ. பாதுகா தேவி நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா பதரட்சணி, எம்பெருமான திருவடியை நீ காப்பாத்துற. எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா அகண்ட சாம்ராஜ்யமான சிவகண்டத்தை அடையணும்னு சொன்னா எம்பெருமானுடைய திருவடியில பரசமர்ப்பணம் பண்றோம் இல்லையா? ஆக எம்பெருமானை வசப்படுத்துவதற்கு எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியிக்கிறோம். ஆக சரணவு சரணம் பிரவதியேன்னு எம்பெருமானுடைய திருவிழத்துல நாம் சரணாகதி பண்ணுகிறோம். ஆக எம்பெருமானுடைய திருவடிய சாஸ்திரஜா வாசுவா எல்லா இடங்களும் வச்சுட்டு இருக்கான். அதுதான் நமக்கு அனன்ய சாதாரணமான தனம். நாம் அடைய வேண்டிய தனம் எதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடி தான் என்று திருவடி விஷயத்துல அப்படி எல்லாரும் அனைப்பாக எல்லாரும் இருந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிற காலத்துல அப்பேட்ட எல்லாராலும் போற்றப்பட்டு எல்லாராலும் ஆதரிக்கப்படுகின்ற எம்பெருமானுடைய திருவடி இருக்க அந்த திருவடியை நீ காப்பாத்துகிறாய். நீ பாதுகாத்து அப்படினால எல்லாரும் என்ன பண்றான், உன்னுடைய அனுமதி இருந்தா தான் பகவான் திருவடி கிட்ட போக முடியும், திருவடியை சேவிக்க முடியும், திருவடியை கொண்டாட முடியும், தலையில தாங்க முடியும் இல்லையா? அதனால நீ திருவடிக்கு காவலனா இருக்கிறதுனால எல்லாரும் உன்னை கொண்டாடி உன்னை சிரசுல தரிச்சு உன்னை கொண்டாடுறான். அதனால அவளுக்கு எல்லாம் உன்னுடைய சம்பந்தமும் கிடைக்கிறது, நீ தாங்குற பெருமாள் திருவடி சம்பந்தமும் அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படின்னு கேட்டோம்னா உலகத்துல பெருமாள் பெருமடி எப்பேற்பட்டது எப்படின்னு கேட்டோம்னாக்கோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்மா இருக்குமான்னு சொல்றோம். கண்ணியன் சொல்லச்ச அச்சுத பதாம்புஜ யுக்மா இருக்குமே, அச்சுதன்னா எம்பெருமான், அவருடைய பதாம்புஜம் தாவரை வளர்வு கொண்ட திருவடி, அதனுடைய யுக்மம் ரெட்டை. ஆக எம்பெருமானுடைய திருவடிகள் ரெண்டும் இருக்கேன், யுக்ம ருக்குமான்னு சொன்னார். அதே போல் தங்கம், ஆக பாதுகை எப்படி இருக்கு, தங்கம் போன்ற உடனுங்க நிதியாக திருவடி எப்படி இருக்கு, தங்கம் போன்ற உயர்ந்த நிதியாக இருக்கும். தனம் அதிகம் தவபாத பங்கஜம் அப்படிங்கிறார். ஆக எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்கேன், அதுதான் நமக்கு தனம், அதந்த நாம் போக்கப்பட வேண்டிய தனம் அது. அதனால தான் ஆனவந்தாரம் கதா போன சங்கர சாங்க கல்பக விஜாரவிந்த அம்சவ ஜலாஞ்சனம் திருவிக்கிரம அத்வச்சரணாம்புஜத்வயம் மதியம் உத்தானம் அலங்கரிஷதி. எம்பெருமானே, என்னைக்கு உன் திருவடிய என் தலைமையில வச்சு என்ன அனுகிரகிப்பாய் என்று ஆளவந்தாரும் பிரார்த்திக்கிறார். அதனால எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது? பரம நிதி, அது எல்லோராலும் அடைய வேண்டியது. அப்பேற்பட்ட திருவடிய நீ என்ன பண்ற? அபிலட்சசித்வம் அனபாய நிதியம், அனபாய நிதியம் எந்த விதமான இதுவும் தோஷமும் இல்லாமல், எந்த விதமான அழிவும் இல்லாமல் நிச்சயமாக இருக்க முடியாத நிதி எது அப்படின்னு கேட்டமானாக்க எம்பெருமானுடைய திருவடி துன்பந்தான். அப்பேற்பட்ட மணிபாதுகே மதுரீத சரணம், எம்பெருமானுடைய சரணம் திருவடி இருக்க அதுதான் நமக்கு அனபாயமான நிதி. அது அடையணும்னா என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க, அதையே தேவி ததனஞ்சதனா, எம்பெருமானுடைய திருவடியே தன்னதுன்னு கொண்டாடக்கூடியவாள் இருக்காள், அவன் என்ன பண்றா அந்த நிதியை அடைவதற்காக அந்த நிதியாவது பாதுகாக்கிறாளோ அவளை தானே கட்டி வச்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆகினால அந்த அனபாயமான அந்த நிதியை எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கிறவ ஆறு அப்படின்னு கேட்டுவானா, பாதுகா தேவி நீ தான், உன்னுடைய அனுமதி இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடியை நாம் அனுபவிக்க முடியாது, திருவடியாகிற தனத்தை நாம் அனுபவிக்க முடியாது, பெற முடியாது. ஆகையினால எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க, உன்ன தரல தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறான் தெரிஞ்சா, அர்ச்சகளாகட்டும் கைகளாகட்டும் அப்பப்போ பாதுகா தேவிய தலையில தூக்கிட்டு பெருமாள் சமர்ப்பிச்சு தரையில தூக்கி கொண்டாடுறான். அதே பெருமாள் திருவடியே ஒண்ணு ஆசைப்படுறவாடலாம். சாத்தவர காலத்துல வந்து எல்லாரும் பெருமாள் பாதுகா திருவடிய ஏதாவது பாதுகைய தன் திரையில தாங்குறான், சட்டாரிய தன் திரையில தாங்குறான். அதனால சில சில பாதுகா தேவியை தரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டமானாக்க, நீ எல்லாராலும் அடையக்கூடியதான பகவானுடைய சரணாரவிந்தத்தை நீ காப்பாத்துற, அந்த சரணாரவிந்தம் தான் நமக்கு நிதி, அதே பரம போக்கியம் பரம பிராப்தியம், அதே நாம் அடையணும் அப்படின்னு ஆசை உடையவாளுக்கெல்லாம் அதை யார் ரசிக்கிறாளோ அவளையும் போற்றினால்தான் நமக்கு அது கிடைக்கும். ஆகினால எல்லாரும் ஒன்ன தடையில வச்சுட்டு கொண்டாடுறா என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. பதங்கமிவ பாதுகே முராரே பவதி விபூதி அகண்ட காசைவ கதமிவ ஹிருதயானி பாவுகானாம் தொதனுபவாது உபஜாத கண்டகானி. ஸ்லோகம் 982. பதயுகமிவ பாதுகே முராரே பவதி விபூதி அகண்டகா ஸ்வயைவ கதமிவ ஹிருதயானி பாவுகானாம் தொதனுபவாத் உபஜாத கண்டகானி. முன் ஸ்லோகத்துல பாதுகைய எல்லாரும் தலையில தூக்கி வச்சிருந்து கொண்டாடுறா சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சாதித்தார். இப்படி பாதுகையை தாங்குவதனால அவர்கள் மனசுல எப்பார்த்தாலும் பாதுகா தியானம் இருக்கிறதுனால அதே நினைச்சு சந்தோஷத்தினுடைய எல்லையில போய் நிற்கிறார். தெரிஞ்சா அவன் உடம்பெல்லாம் பூரிச்சு போய் உடம்பெல்லாம் மயிர்கூச்சொல்லிட்டு சந்தோஷமா அப்படி பாதுகா தியானத்தை பண்றா வாழலாம், அப்படி அனுபவிக்கிறான்னு பேசுறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல ஒரு சொல்லு மூணு அர்த்தமுடைய ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு சமத்காரமாக சிலேசையில நமக்கு வினோதமாக பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. என்னன்னு கேட்டா கண்டகம்ங்கிற ஒரு சப்தம், அந்த கண்டகம்ங்கிற சப்தத்துக்கு சூச்சே சுத்ரசத்ருஜ ரோமஹரிஷேஜ கண்டகா அப்படின்னு அவரை நிகழ்ந்து சொல்றது. அதாவது முள்ளுக்கும் கண்டகம்னு பேரு, அதே மாதிரி அற்பர்களான சத்துருக்கள் இருக்காங்க பகைவர்கள் அவர்களுக்கும் கண்டகம்னு பேரு, அதே மாதிரி உடம்புல மயிர்கூச்சல் இடுகிறதே அதற்கும் கண்டகம்னு பேரு. இன்று மூன்று அர்த்தத்தையும் வைத்துக் கொண்டு அழகாக இங்கே சுவாமி பேசியாரு. பதயுகமிவ பாதுகே முராரே பவதி விபூதி அகண்டகா. பாதுகா தேவி நீ பெருமாள் என்ன பண்ற ரெண்டு அப்படின்னு கேட்டவனா, எம்பெருமானுடைய திருவிழி ரெண்டையும் நீ தாங்குகிற பதயுகமிவ அந்த ரெண்டு திருவிழி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுமானா, அகண்டகமா இருக்கு, முள்ளாம இருக்கு. ஏன்னா பெருமாள் எங்க நடந்தாலும்